श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरि वेदान्ताचार्यवद्योमे सन्निधत्ताम् सदा हृदि भारद्वाजकुलाभिषेकिरणश्री श्रीनिवासाद् गुरोर्लब्ध श्रीधरचक्रलाञ्चन विधिम् रङ्गेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरम् तदीय करुणा सम्प्राप्त सज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमातवर्यम् गुरुम् श्रीकृष्ण ब्रह्म तन्त्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यम् वैराग्याचार वार्धौ वरद पद मुखे रक्ष्मणीन्यस्तपारम् श्रीवागीशात्ततुरियम् षटरिपि यतिराड्वेद चूडार्य मूर्तिम् नूत्नम् श्रीरङ्गनाथम् नवकरिमथनम् ब्रह्मतन्त्रम् श्रयामः श्रीतुरगवदन पादू सन्तत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्र ब्रह्मतन्त्र परकालः श्रीशैलवंश निजता तण्ड सिंह सूरेः पादाम्बुज प्रणयिनम् तदवाप्तमन्त्रम् श्रीमन्द सिंहगुरुवर्य कृपात्तबोधम् श्रीदेवनाथ गुरुम् आत्मगुणाढ्यमीडे पर्याय भाष्यकाराय प्रणतार्तिम् विथुन्वते ब्रह्मतन्त्र स्वतन्त्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्जरमशीशमत् स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नाम् 13वது श्लोकम् पार्த்துக்கொண்டிருக்கிறோம் 13வது ஸ்லோகமானது வேதாபஹார குருபாதக தைத்தியபீடா வியாபத் விமோசன மகிஷ்ட பல பிரதானைஹி ஓன்ய பிரஜாபசுபதி பரிபாதி கஸ்ய பாதோதகேன சசிவ ஸ்வசிரோதுதேன என்பதாக ஸ்லோகம். நம்ம பாதி பார்த்திருக்கோம், பார்க்க வேண்டிய அம்சம் இருக்கு. ஸ்ரீ பதிரிகாசிரமேன்னு ஆரம்பிச்சு மகிஷ்ட பல பிரதானத்துக்காக மகிஷ்ட பல பிரதானம் அப்படின்னு ஆரம்பிச்சு மேல சாதிக்க போற அந்த பதிரிகாசிரம விருத்தாந்தத்துல சிவன் காட்டிலும் பெருமாள் வசந்தவர் என்பதாக தெரிகிறதுன்றதுக்காக அந்த இடத்துல அந்த உதாரணத்தை காமிக்கிறார். சத்ய பாதோதகேன சசிவஹா ஸ்வசிரோதிருத்தேன பரியந்தமான பாகமானது இப்போ வியாக்கியமான கிரந்தம் முதல் பாதியாயிருக்கு. வேதாபஹார குருபாதக வைத்தியபீடா வியாபத் விமோசன வரையில் ஆயிருக்கு. ஆபத் விமோசனம் பண்ணது சொல்லிட்டு இருக்கார். அதுல ஸ்ரீ பதிரிகாசிரமேச்ச இதுக்கு மேல அடியன் வாசிக்கிறதுலாம் வந்து பாஷ்யத் பங்கி சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானமான அந்த ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்துல இருக்கிற பங்கி ஸ்ரீ பதிரிகாசிரமேச்ச யுத்த பிரவிற்த்த பிரவர்த்தகா தாபசவேஷேன தர்மசூனு நரசகேன நாராயணேன சஞ்சிகீரிஷிதா ருத்ரஹா. சோ பதிரிகாசிரமத்துல யுத்தத்துக்காக ஆரம்பிச்சுட்டார் சிவன். யாரோடனா தர்மசூனுனா நரசகேன நாராயணேன நரநாராயணல்ல நரசகனாக இருக்கக்கூடிய நாராயணனோட பெருமாளோட நரனாகவும் நாராயணனாகவும் பெருமாள் அவதரிச்ச அங்க நரசகனான நாராயணனா அவதரிச்ச அந்த பெருமாளோட பெருமாளால சஞ்சிகீர்ஷிதா ருத்ரஹா கபலீகாரம் பண்ணறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த ரெடியாக இருக்கிறார் பெருமாள். ருத்ரனை முடிச்சுடுறதுன்னு சஞ்சிகீர்ஷிதா ருத்ரஹா சண்டைக்கு போனார் இல்லையா, பெருமாளோட சண்டைக்கு போனாக்க அவரை முடிச்சுடுறதுக்கு சரியா இருக்கார், அவர் தயாரா இருக்கார். சஞ்சிகீர்ஷா சஞ்சிகீர்ஷான அதாவது கபலீகாரம் பண்றதுன்னு சாதாரணம். அது புபுக்ஷிதா ருத்ரஹா அதாவது அவரை சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கார், அவரை முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காருன்னு தாத்பரியத்துல சஞ்சிகீர்ஷிதா ருத்ரஹா. பிதுகு புத்திரச மத்தியம் பிரவிஷ்டேன சதுர்முகேன. அப்ப என்ன பண்றார், அப்பாவான பெருமாளுக்கும் புத்திரனான சிவனுக்கும் நடுவுல சதுர்முகன் பிரவேசம் பண்றார். இவாளர் எப்படியாவது இந்த தடுத்து நிறுத்தணும். அப்பாவையும் பிள்ளையும் தன்னுடைய அப்பாவான நாராயணன் தன்னுடைய பிள்ளையான சிவன், அதனால இவா ரெண்டு பேரும் சண்டை போட்டா நன்னா இருக்குமா, எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு சதுர்முகன் பிரயத்தனப்படுறார். சதுர்முகேன பிரபோதிதா, ஐயோ நீ யார போய் யாரோட சண்டை போடுற தெரியுமா, அவர் தானே உனக்கு தாத்தா அப்படின்றதாக அவரை பத்திய சொல்ல பிரபோதிதா சரணமுபாகதா. உடனே என்ன பண்ண சிவன் அவருடைய திருவடியை பிடிச்சுண்டு பிரார்த்திக்கிறார், என்ன காப்பாற்றணும், நான் தப்பு பண்ணிட்டேன். சரணமுபாகதா சர்வலோக சரண்யேன சம்ரக்ஷிதா, சர்வலோக சரண்யனான நாராயணன் அவரையும் ரட்சிக்கிறார் என்று விருத்தாந்தமானது மகாபாரதே புரோக்தம். இது இந்த விஷயமானது மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது மகாபாரதே புரோக்தம் எங்கன பிரசாதயாமாச பவஹா தேவம் நாராயணம் பிரபும் சரணம் ச ஜகாமாத்யம் வரேண்யம் வரதம் ஹரிம் இத்தியாதினா. சோ அங்க இருக்கிற ஸ்லோகத்தை அப்படியே மகாபாரதத்துல இந்த பத்ரிகாசிரம விருத்தாந்த ஸ்லோக விஷயமானது அங்க எடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஏகதேச ஸ்லோகத்தை எடுத்து சுவாமி தேசிகன் ஸ்லோக அங்க இருக்கிற பிரகரணத்துல இருக்கிற நிறைய ஸ்லோகங்கள்ல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இங்க காமிக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த பிரகரணம் பூர்த்தியா படிக்கணும்னா மகாபாரதத்துல இந்த பிரகரணத்துல போய் வாசிக்கணும். இதெல்லாம் பிரசாதயாமாச பவஹான்னு போட்டாலே இப்பெல்லாம் வந்து விக்கி ஸ்ரோதகான்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த விக்கி ஸ்ரோதா உள்ள போனீங்கன்னா மகாபாரதம்னு தனியாவே ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இக்கான் இருக்கு. அந்த கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டு பருவபேதேன்னு நிறைய பருவங்கள் எல்லா பருவங்களும் கொடுத்துருக்கா. அதுல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பருவத்தை செலக்ட் பண்றதுக்கு முன்னே அங்க சர்ச் இருக்கு, சர்ச் கொடுத்துருக்கா. அதுல சர்ச்சில் பிரசாத யாமாச பவஹான்னு போட்டீங்கன்னா வெறும் பிரசாத யாமாசன்னா 100 இடம் வரும். அதுல மகாபாரதத்தில் பிரசாதயாமாச பவஹான்னு போட்டீங்கன்னாக்க, பவோன்னு போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இடம் வந்துடும். அந்த இடத்த எத்தனாவது எந்த பருவத்தில் இருக்குன்னு அதுலயே கிடைச்சிடும். போய் தேடி அந்த பிரகரணத்தை மொத்தத்தையும் வாசிச்சுக்கலாம். பிரசாதயாமாச பவஹா தேவம் நாராயணம் பிரபும் சரண்யம் ச ஜகாமாத்யம் வரேண்யம் வரதம் ஹரிம். எவ்வளவு அழகான ஸ்லோகம், கல்கண்டு மாதிரி ஸ்லோகங்கள். நம்ம வாசிக்காத கிரந்தம் இந்த மகாபாரதம் எல்லாம் யாரும் வாசிக்கிறது இல்லை. பாரதம் பவனேயஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜெயஹான்னு சொல்றது. ஆனா மகாபாரதத்துல ஆத்துல வச்சுட்டாக்கா யுத்தம் வரும், எல்லா பொம்நாட்டிகளும் தூக்கி போட்டுறாத. மகாபாரதத்தை போய் ஆத்துல வச்சுப்பாளோன்ற. ஆனா பிரமாணம் என்ன சொல்றதுன்னா, யார்கிட்ட பாரதம் இருக்கோ அவன்கிட்ட ஜெயம் இருக்கு, எப்பவுமே ஜெயம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா பெருமாள் பக்ஷத்துல இருக்கார். மகாபாரதத்துல பெருமாள் பாண்டவாள் பக்ஷத்துல இருந்து ஜெயத்தை உண்டு பண்ணார் இல்லையா. அதனால ஜெயஹானே அதுக்கே பேர். பாரதம் பவனேயஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜெயான்றதுக்கு ரெண்டு அர்த்தம், அவனுக்கு ஜெயம் உண்டாகும் ஒரு அர்த்தம். தத்தோ ஜெயமுதீரையேத்தின்ட்டு தத்தோ ஜெயமுதீரையேத்தின ஜெயம்னா மகாபாரதம்னு அர்த்தம். ஜெயசப்தத்துக்கு மகாபாரதம் வீட்டுல இருந்தா ஜெயம் வீட்டுல இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற அர்த்தத்திலையும் அதை சொல்றோம் நம்ம. அது அவ்வளவு ட்ரிக்கா சொல்றதுனாலதான் அதை தூக்கி போட்டுறாரு. எங்க கிட்ட ட்ரிக் எல்லாம் பழிக்காதுன்னு அதனாலலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆத்துல மகாபாரதம் இருந்தா சண்டை வரும்ன்றதுலாம் தப்பான விஷயம். பிரசாதயாமாச பவஹா தேவம் இப்பெல்லாம் எல்லா நாட்டிலயும் மகாபாரதம் இருந்துட்டேதான் இருக்கு. ஏன்னா வெப்ப ஓபன் பண்ணா கிடைக்க போறது. அப்ப மகாபாரதம் ஆட்டில் இருக்கா இல்லையா? மகாபாரதமும் ஆட்டில் இருக்கு, மகாபாரதமும் ஆட்டில் இருக்கு. பிரசாதயாமாச பவஹா தேவம் நாராயணம் பிரபும் சரணம் ச ஜகாமாத்யம் வரேண்யம். அதுல அழகு சப்தம் வந்து வரேண்யம், வரேணிய வரணியா. அவர் அடைய தகுந்தவரே. வரதம் ஹரிம் சரண்யம் சரணம் ச ஜகாம யாரு அவர்னா ஆத்யம் வரதம், முதல் முதல்ல தோன்றினவர் அப்படின்னு அது சொல்றது. தோன்றினவரே கிடையாது. ஆத்யம்ன்ற சப்தமானது நாராயண சொல்றது, ஆதி தேவஹா அப்படின்னு சொல்றது வந்தவர். தயோர் மகிஷ்ட பல பிரதானம் தத்ரை இதுவரையில் சொல்லிட்டு இவரில் வேதாபகார குரு பாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோசனம். இதுவும் ஒரு ஆபத்து தானே. பெருமாளோட சண்டை போடுறதுக்கு போனா ஸ்வயங்கு தோனர்த்தகான்னு சொல்லுவான், தானே தனக்கு அனர்த்தத்தை விளைவித்துக் கொள்ளுதல் அப்படின்ட்டு. யாரோட சண்டை போடணும் தெரிய வேண்டாமா? செல்லாவிடத்து சினம் தீதுன்ற இல்லையா, அந்த மாதிரி தான் எங்க சண்டை போட்டாக்கா நம்மளுக்கு ஒரு மாதிரி பலித்தம் கிடைக்குமோ அங்க வேணா சண்டை போடலாம், இல்லைன்னா அடங்கி இருக்க வேண்டாமோ? அவருக்கு தெரியல அது பாவம். சண்டைக்கு போனார், போனார்னா பிரம்மா காப்பாத்தினார். பிள்ளைய காப்பாத்துறது அப்பாவுக்கு கடமையாச்சே, போய் அவருக்கு சேவிடா, அவர் யாருன்னு தெரியாது, அவர்கிட்ட போய் சண்டை போட போறியேன்னு சொல்ல இவரும் அதை புரிஞ்சுட்டு அவரை சரணாகதி பண்ண அவர் காப்பாத்தினார் விருத்தாந்தமானது சொல்லி ஆபத்துகள்ல வர ஆபத்து மத்தவாளால் தான் வரணும்னு அவசியம் இல்லை. தானே தன்னுடைய தன்னாலேயே தான் ஆபத்தை கிரியேட் பண்ணிக்கிறது இந்து லோகத்துல. ஏன்னா ஒரு ஸ்லோகம் கூட சொல்றது பாருங்க, நகஷித் கஷ்டின் மித்திரம் நகஷித் கஷ்டின் பிரித்து விவகாரேன மித்ராணி ஜாயந்தே விபஸ்தகான் நம்மளுடைய விவகாரத்தினாலதான் நம்மளுக்கு மித்ராலோ நம்மளுக்கு எதிரிகளோ ஏற்படுறா. நம்ம விவகாரம் சரியா இருந்ததுன்னா உங்களுக்கு எப்பவும் மித்ராலே இருப்பான். நம்ம விவகாரம் சரியில்லைன்னா உங்களுக்கு வெளியாயிடுவா இல்லையா. நம்மதான் காரணம் அதுக்கு எதுக்குமே. நம்மளுடைய எல்லா விதமான ஆபத்துக்கும் நம்ம தான் காரணமா இருப்போம் அப்படின்றது வந்து சந்தேகமே கிடையாது. அது அது புரிஞ்சுட்டாரு. பாவம் சமயத்துல புரிஞ்சுட்டாலும் தப்பிச்சுடுவா. சமயத்திலும் புரியாத இருந்தாக்கா கஷ்டம். அப்பா சொன்னா நீ சொன்ன நான் கேட்கவேன்னு நினைச்சுட்டு இருக்கா. எனக்கும் ஒரு புத்தி இல்லையா, ஸ்வயம் புத்தி இல்லையா, நான் யோசனை பண்ண மாட்டேன்னா அப்படின்னு ஆரம்பிச்சாக்கா இந்த காலத்து பசங்க மாதிரி. சரி நீயே அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும், நான் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு தெரிவிப்பா. அது பாவம் அன்னைக்கு அந்த அப்பா சொன்னாரு அப்புறம் பிள்ளை கேட்டா. அதனால பிள்ளை கேட்டதுனால பிள்ளை தப்பிச்சான் இல்லையா அப்படின்ற வித்தாந்தமானது நம்மளுக்கு எல்லாம் எல்லாருக்கும் புரியும். ஏன்னா அனுபவிச்சு சொல்றதா பெரியவா, அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்ன்ற நிலைமையில இருக்கா சின்னவா. அனுபவிச்சு தெரிஞ்சுக்கா சொல்லத்த உடனே அப்படியே கேட்டுட்டாக்கா அது பாவம் நம்மளும் அனுபவிக்கணும்ன்ற அவசியம் இல்லாம போகும். இல்லைன்னா அவளையும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன சரணாகதி பண்ணுங்க, பெரிய இடத்துல அபசாரப்பட்டா சரணாகதி பண்ணுங்க அப்படின்றது ரொம்ப வழக்கமான சகஜமான விஷயம். எப்பவுமே தாழ்ந்து போறது நல்லது இல்லையா. அந்த அந்த விஷயத்தை இடத்துல ரொம்ப அழகா உணர்த்தி இருக்கா. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான சந்தேகங்கள் வரச்செல்லாம் இந்த மாதிரி புராண திருஷ்டாந்தங்கள் தான் நம்மளுக்கு சககரிக்கிறது. இல்லைன்னா நம்மளால நிர்ணயம் பண்ண முடியறதில்லை. நான் நினைக்கிறது எப்படினா தப்பா அம்மா தப்புதான் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல பெரியா சொல்றத கேட்டுறது நல்லது. எனக்கு சிவன் புரிஞ்சுட்டார், அப்பா சொல்றது சரியாதான் இருக்கும் அப்படின்னு. அதனால தப்பிச்சா தவிர ஒரு மகிஷ்ட பல பிரதானம் தத்தை வைத்தம் இந்த மாதிரியாக தயோகோ மகிஷ்டான கொஞ்ச பிரஜா பசுபதி பரிபாதின்னு இருக்கு. பிரஜாபதி பசுபதி துவந்த சமாசம், பிரஜாபதிஷ்ட பசுபதிஷ்ட பிரஜா பசுபதினு வந்திருக்கு. அந்த ரெண்டு பேரையும் தயோகோ மகிஷ்ட பல ரெண்டு பேருக்கும், பிரஜாபத்தின்னு சொல்ற பிரம்மாவுக்கும் பசுபத்தின்னு சொல்ற சிவனுக்கும், ஏன்னா அவர் பாவம் நிறைய அனுபவிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கார் பெருமாள் உயர்ந்தார்னுட்டு, இன்னொருத்தர் இப்பதான் பாவம் தெரிஞ்சுக்கிறார். இவா ரெண்டு பேருக்கும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பலன்களை கொடுத்திருக்கிறார் பெருமாள் அப்படின்ற விருத்தாந்தத்துக்கு உதாரணங்களை இப்ப கொடுக்க போற. அதே தத்ரி தத்ரை ஓக்தம்னா என்ன, அதே பத்ரிகாசன பிரகரணத்திலையும் மகாபாரத பிரகரணங்கள்லயும் நிறைய இடங்கள்ல அதுக்கான உதாரணங்கள் கிடைக்கிறது. ததாஹி எப்படின்னு பார்த்தால், சுவாமி தேசிகன் பாருங்க எவ்வளவு அழகா எடுத்து எடுத்து எடுத்து கொடுக்கிறார். பரிமாற தெரிஞ்சவர். அதுல என்னன்னா தலையை பண்ணி வைக்கிறது பெருசு இல்ல, அதை எடுத்து பரிமாறச்சா அழகா பரிமாறுறா பாருங்க. அதுதான் பறிஞ்சு பறிஞ்சு சேர்க்க, பறிஞ்சு பறிஞ்சு விழுந்து விழுந்துதான் எப்படி இருக்கணும். விழுந்தும் விழுந்தும் எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவார், என்ன தேய்க்கச்ச சொரிஞ்சு தேய்க்கணும், பறிஞ்சு போட முன்னுவா. அந்த மாதிரி பறிஞ்சு உணவு நம்ம குடிச்சோம்னாக்க சாப்பிடற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில முன்னாடி பார்த்திருக்கேன், நீங்க பண்ணிட்டு இந்த கிழமை அது கிழமை சாதிக்கிறதுக்கு அந்த கிழமை அப்படின்ட்டு அதை சொல்லுவா. அதனால அதுவும் எப்படி சில பறிப்பூசலி அப்படின்னு பருப்பு எல்லாம் போட்டு நன்மை பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் அவளுக்கு பாவம் இன்னும் ஆசை ஏற்படும் அஸ்தியில இல்லையா. அந்த மாதிரி தகாரி அப்படின்ற அந்த பிரகரணத்தை பாருங்க அது எப்படி இருக்குன்னாக்கா அப்படியே ஆரம்பிக்கிறார். அது சமஸ்கிருதம் வாஷ வந்து பெருசு இல்ல, வாஷி தாங்கி அனுபவிச்சுட்டு பெருசு இல்லன்ட்டு வியாக்கியானத்தையும் அழகா அமைக்கிறார். ததாகி குண்டகர உபாக்கியானு ஒரு உபாக்கியானம், குண்டகரன்னு ஒருத்தன் அவனுடைய சரித்திரம் அது. அந்த சரித்திரத்துல என்ன சொல்றார் அப்படின்ற விஷயத்தை இந்த குண்டகர உபாக்கியானம்னு எடுக்கிறார். அது நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். தெரியா குண்டகர உபாக்கியானம் என்ன விரான்னு கேட்டாக்க, அது எனக்கு தெரியுமா யாரு தெரியாது பார்க்கணும், அதை பார்த்தாதான் அது தெரியும். ஆனா இங்க சொல்ற விஷயத்தையாவது புரிஞ்சுக்கலாம், அப்புறம் குண்டகர உபாக்கியானம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ஸ்லோகம் வந்து நிறைய பார்த்திருக்கோம் நம்ம, இது இதா இருக்குமே தெரியாது நம்மளுக்கு. யுக கோடி சகசிராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவான் இது சுசுரும. அழகான ஸ்லோகம் அது. யுக கோடி சகசிராணி, கோடி சகசிரம் யுகங்கள் பாருங்க, எத்தனையோ சகசிர யுகங்கள். அதெல்லாம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா, நினைச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு நாட்கள், அவ்வளவு வருஷம், அவ்வளவு யுகங்கள், யுக கோட்டி சகசிராணி, யுக கோட்டியினுடைய ஆயிரம் ஆயிரம் யுக கோட்டிகள், என்னங்கய்யா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பணங்களே யாராலையும் சம்பாதிக்க முடியும்னு தோணல. அவ்வளவு காலங்கள், விஷ்ணுமா அவ்வளவு வருஷங்கள், விஷ்ணுமாராஜ்ய பத்மபூஹு, யுகக்கோடி சகஸ்ராணி விஷ்ணுமாராஜ்ய, விஷ்ணுவை ஆராதனம் பண்ணி பத்மபூஹு என்று சொல்லக்கூடிய பத்மத்திலிருந்து உண்டானவனான அந்த பிரம்மா புலஸ்திரைலோக்கிய அதுவும் மறுபடியும் அந்த எல்லா உலகங்களுக்கும் தாத்தாவாக இருக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய நிலையை எழுதினான் பிராப்தவான் இது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று புண்டதேவோபாக்கியானத்தில் வரும். இந்த காட்டில் மகிஷ்ட பல பிரதானத்துக்கு என்ன ஒரு உதாரணம் வேணும்? அதே மாதிரியாக பிரகரணாந்தரத்திலையும் அப்படின்றதுக்கு இன்னொரு பிரகரணம் இருக்கிறார். குண்டவரை உபாக்கியானம் சொன்னவர் உபாக்கியானான்னு தெரியும், வேற ஒரு உபாக்கியானத்துல வேற ஒரு உபாக்கியானம் என்ன உபாக்கியானம் நீங்க சாதிக்க நம்மளா தேடி கண்டிப்பு மய அசிஷ்ட புர அப்ரம்மா மத்யஜ்ஞனயம் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மாவானவர் என்னை குறித்து இன்னும் செய்தார் ததஸ்தஸ்மைவரம் பிரீதாதமானி. அப்புறம் நான் சந்தோஷப்பட்ட அந்த யஜ்ஞத்தாலே அனுத்தமமான வரங்களை அவருக்கு கொடுத்தேன் கொடுக்கிறேன் என்று பெருமாளை சாதிக்கிறார். மயா சிருஷ்டா, என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மாவானவர் மத்யஜ்ஞமல்லயம் என்னை குறித்து இன்னும் விஷ்ணுயாகம் செய்தார். அந்த விஷ்ணுயாகத்தினால சந்தோஷப்பட்ட நான் அவருக்கு அனுத்தமமான இலக்காற்றும் உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடியது என்று இல்லாத அளவிற்கு வரங்களை நான் கொடுத்தேன் என்று சொல்றார். இதிலிருந்துமே மகிஷ்ட பல பிரதானத்துக்கு இது ஒரு உதாரணமா. எப்பேற்பட்ட மகிஷ்ட பல பிரதானம் நீர் பண்ணீர் அப்படின்னா, எப்பேற்பட்ட அனுத்தரமான பலன்கள் நாள் எனக்கு புத்திரனாக இருக்கும் தன்மையையும், அதே மாதிரி லோகத்துக்கெல்லாம் அத்தியக்ஷனாக இருக்கும் தன்மையையும் கொடுத்தேன் என்று கல்பாதவ் என்ன கல்பத்தினுடைய அந்தத்துல நான் எல்லாத்தையும் நானே என்னுடைய உள்ள தூக்கின்றேன், வஸ்துக்கள் எல்லாம் நானே சாப்பிட்டுறேன். அப்புறம் கல்பாதவ் விசுஜாமியகம்னு சாதிக்கிறார். அந்த கல்பத்தினுடைய ஆதியில பிரம்மாவையே நான் இந்த ஜகத்துக்கு சிருஷ்டிச்ச ஜகத்துக்கு அத்தியக்ஷனாக ஆக்கி அவனை என்னுடைய புத்திரனாகவும் ஆக்கி கொண்டேன் என்று பெருமாள் அவருக்கு மகிஷ்ட பல பிரதானத்தை பண்றத சாதிக்கிறார். பாருங்க, எதுக்கு அதுல எதுக்குடா பலன்னா, மத்யஜ்ஞமய ஜத் பிரபு யுக கோட்டி சகசிராணி விஷ்ணு மாராத்ய பத்மபுகு மாதிரியாக எத்தனையோ கோட்டி வருஷங்கள் அவர் தபஸ் பண்ணி யஜ்யம் பண்ணார். மயா சிருஷ்ட புற அபிரம்மா மத்யஜ்ஞமய ஜத் ஸ்வயம் அழகா இருக்கு ஸ்லோகம். திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ, என்ன ரெபட்டிஷன் வருதுன்னு நினைச்சுக்காதீங்கோ, அப்படி நான் ஆசைப்பட்டு சொல்றேன், அதனால ரெபட்டிஷன் இல்ல. தவறி போய் சொன்னாதான் ரெபட்டிஷன். மயா சிருஷ்ட புற அபிரம்மா மத்யஜ்ஞமய ஜத் ஸ்வயம் ததஸ்தஸ்மைவரான் பிரீதா ததாம்யஹமனுத்தவான் மத்புத்ரத்வம் ச கல்பாதௌ லோகாத்யக்ஷத்வமேவ ச இதி. அதே மாதிரி வேற ஒரு பிரகரணம் எடுக்கிற யுதிஷ்டிர சோகாபனோதே ச, யுதிஷ்டிரருடைய சோகத்தை போக்கும் சந்தர்ப்பத்திலும் விஸ்வரூபோ மகாதேவா சர்வமேதே மகாக்ரதௌ ஜுஹாவ சர்வபூதானி ஸ்வயமஸ்மான் ஆத்மானமாத்மனா இது ஸ்பஷ்டமா இல்ல, எழுத்துகள் இருந்தாலும் அதுதான் உள்ளே ஊகிக்க முடியறதாக இருக்கு. விஸ்வரூபோ மகாதேவா சர்வமேதே மகாக்ரதௌ, இந்த விஸ்வரூபியான மகாதேவன் இருக்காரே அவர் சர்வமேதே, அஸ்வமேதம் மாதிரி சர்வமேதே யஜ்ஞம்னு ஒரு யஜ்ஞம், அந்த மகா யஜ்ஞத்துல ஜுஹாவ சர்வபூதானி எல்லா வஸ்துக்களையும் அவர் அதுல ஆகுதி கொடுத்துட்டார். ஸ்வயம் ஆத்மானம் ஆத்மனா, தன்னையே தானும் அதுல ஆகுதி கொடுத்துட்டார். ததா மகாதேவஹாம் சர்வமேதே, அதே மாதிரியாக இன்னொரு பிரகரணத்துல மகாதேவ சர்வமேதே மகாத்மா அகுத்வாத்மானம் தேவதேவோ பபூவ. இவர் மகாதேவன் சொல்லக்கூடிய இந்த சிவனானவர் தன்னையே தான் ஆகுதி கொடுத்துதான் தேவதேவனாக ஆனார். தேவதைகளுக்கெல்லாம் தேவனாக இருக்கும் தன்மையை அவர் அடைந்ததற்கு காரணம் அவரே தன்னையே ஆகுதி கொடுத்தார் அப்படின்றதாக இன்னொரு பிரகடனத்தில் விஸ்வரூபோ மகாதேவா சர்வமேதே மகாக்கிருதௌ. யாரை குறிச்சுடா அந்த யஜ்ஞம்னா, சர்வமேத யஜ்ஞமானது விஷ்ணுவை குறிச்சு. யுகாவ சர்வபூதானி ஸ்வயமாத்மானம் ஆத்மனாம் ததா மகாதேவ சர்வமேதே மகாத்மா அஹுத்வாத்மானம் தேவதேவோ பபூவ விஸ்வான் லோகான் வியாப்ய விஷ்டப்ய கீர்த்தியா அவிராஜதே த்விதிமான் கிருத்திவாசாஹ. அதே என்ன என்ன ஸ்லோகங்கள்லாம் கம்பீரமா இருக்கு. விஸ்வான் லோகான் வியாப்பிய எல்லா உலகத்தையும் வியாபித்து விஷ்டபிய வியாபிச்சு தன்னுடைய தன்னால் எல்லா இடத்திலையும் பரவி கீர்த்தியா விராஜதே கீர்த்தியுடன் விளங்குகிறார் யாரு? கிருத்திவாசா என்கிற சிவன் ஜூதிமான். ரொம்ப அழகான ஜூதி பிரகாசத்தை உடையவராக விளங்குகிறார். எதனாலடான்னா அந்த சர்வவேதத்துல பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணி தன்னையே தான் ஆகுதி அர்ப்பிச்சதனுடைய பலனாக தான் இவ்வாறு விளங்குகிறார் சிறப்பாக கிருத்திவாசாக. சோ இவர் சிறப்பாக விளங்குவதற்கு காரணமே பெருமாளுடைய அனுகிரகம் தான். ஆமன்தேவ மகா பஹுருஷாஹா. இது புராணங்கள் சொன்னா அவ்வளவு நம்பிக்கை உண்டா எங்களுக்கு? வேதம் சொல்றதா சொல்லு அப்படின்னா பஹுருச்ச சம்ஹிதைன்ற அந்த ரிக் சம்ஹிதையானது ஆமனந்திச்ச ஏத்ததேவ இதையே தான் சொல்லுகின்றன. எங்கடான்னா அஸ்ய தேவஸ்ய மீடுஷா வயா விஷ்ணோரேஷ பிரபுதேஹ விர்பிஹி விதேஹி ருத்ரோ ருத்ரியம் மகத்வமிதி. பேக்ரவுண்ட்ல அங்க சவுண்ட் வருது, கொஞ்சம் பாத்துக்கோமா. அஸ்ய ரொம்ப சவுண்ட் வருது. அஸ்ய தேவஸ்ய மீடுஷம் சொல்லி வை கொஞ்சம் பிளீஸ். அஸ்ய தேவஸ்ய மீடுஷா மயா விஷ்ணோரேஷ பிரபுதே ஹவிர்பிஹி விதேஹி ருத்ரோ ருத்ரியம் மகத்வம் இஹி. அதனால இந்த மந்திரமானது என்ன சொல்றதுன்னா விஷ்ணு குறிச்சு பண்ண அந்த ஹவிஸ்னால ருத்ரனானவன் ருத்ரியம் மகத்துவம் ருத்ர சம்பந்தியான மகத்துவத்தை அடைந்தான். பசுபதித்வம் ருத்ரஸ்ய வராபேக்ஷா பூர்வகம் ஆம்நாத்தம். பசுபதித்வம்ன்றது ருத்ரனுக்கு வரன் அவர் கேட்ட வரனுடைய அபேட்சையா கிடைச்சது அப்படின்றதாகவும் வேதமே சொல்றது. தோ பிரவீத் வரம் ரிணா பெருமாள் சொன்னார், நீ குறிச்சு பண்ண தபசனுடைய பலனாக உனக்கு நான் வரனை கொடுக்கிறேன், என்ன வேணா கேளுனர். அவர் கேட்கிறார், அகமேவ பசுனாம் அதிபதி ரசானி இதி, நான் தான் இந்த பசுக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பேன். பசுனாக்க இந்த இடத்துல சேத்தனன் அர்த்தம், எல்லா சேத்தனங்களுக்கும் நானே அதிபதியாக இருக்க கடவேன் என்று வரன் கேட்டார். அகமேவ பசுனாம் அதிபதி, பசுன்ற சப்தத்துக்கு சேத்தனன் அர்த்தம், எல்லா சேத்தனங்களுக்கும் பசுனாம் பதே நமஹான வேதமே சொல்றது. வர அந்த பசுபதியாக நான் இருக்க கடவேன் என்று பிரார்த்திக்க தஸ்மாத் ருத்ரஹா பசுனாமதிபதினு வேதமே சொல்றது, பஹுவிருச்ச சம்ஹிதை சொல்றது அப்படின்றதாக அந்த பிரகரணத்தையும் எடுத்து சொல்ற. ஸ்ரீமன் நாராயணீயே ஸ்ரீ நாராயணீயே சர்வதேவானாம் பகவதாராதகத்வம் தததீனகதித்வம் சோக்தம். நாராயணீயேன்றதுனால இது என்னன்னா நாராயணீய கிரந்தத்தை எடுத்துட்டு கூடாது, என்ன நாராயணீய கிரந்தம் அப்புறம் வந்தது சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் வந்தது, அதனால அந்த நாராயணீயத்தை இந்த இடத்துல நினைச்சு பார்க்கல. வேற ஏதோ நாராயணீயம்ன்ற கிரந்தம் இருக்கு, அந்த கிரந்தம் இந்த இடத்துல விவக்சிதம். நாராயண சம்பந்தி நாராயண நாராயணீயம்னா இந்த நாராயண பட்டந்திரி பண்ண நாராயணியம் நினைச்சுட்டு போறீங்கன்றதுக்காக சொல்றேன். சர்வதேவானாம் பகவத் ஆராதகத்துவம் ததீனகதித்வம் உக்தம். என்ன சொல்லப்பட்டதுன்னா எல்லா தேவதைகளுக்கும் பகவத் ஆராதனம் பண்ணக்கூடிய தன்மையும் ததீன கதித்துவம் பெருமாளுடைய அதீனமானதான் தன்னுடைய கதியை உடையவர்கள் எல்லோரும் அவருக்கு கண்ட்ரோலாக இருப்பவர்கள் தான், பெருமாளுக்கு கண்ட்ரோல் ஆனவர்கள் தான் எல்லா தேவதைகளும் என்ற விஷயமானது சொல்லப்பட்டிருக்கிறது. தம் தேவா ரிஷயச்சைவ நானா தனு சுமாசிதாக பக்தியா சம்பூஜயந்தேனம் கதிம் சைஷாம் ததாதி சாம். அந்த பிரகடனத்துல தம் தேவாகா ரிஷயச்சைவ அந்த பெருமாளை தேவதைகளும் ரிஷிகளும் நானாத்தனு சமாஷிதாக எத்தனையோ சரீரங்கள்ல வெவ்வேறு உயிரினமாக வெவ்வேறு பேரோட இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளும் நம்ம எல்லாம் கூட என்னென்ன யாருக்கு தெரியும் எந்த தேவத்தையினுடைய எந்த வஸ்துவானது எந்த சேத்தன அம்சம்னுட்டு நானாத்தனு சமாஷிதாக வேற வேற சரீரத்துல இருக்கக்கூடிய தேவதைகளும் மகர்ஷிகளும் பக்தியா சம்பூஜயந்தி பக்தியுடன் பூஜனை பண்ணுகிறார்கள் பெருமாளை, பூஜனை செய்கின்ற பூஜை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறு என்றார். எல்லாரும் நம்மெல்லாம் கூட பெருமாளை பூஜிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்கள், நம்மளும் ஏதோ ஒரு தேவத்தினுடைய அம்சமா இருக்கலாம், அதனால நம்மெல்லாம் எல்லாரும் பெருமாளை பூஜிக்கிறார்கள் இந்த இடத்துல சொல்றது. தம்பேவா ரிஷயஸ்ரீர நானாத்தனி சுமாஸ்ரிதாம் இல்லைங்க, நானாத்தன் அவளுக்குலாம் அந்தந்த அவளுடைய கர்மாவுக்கு ஏற்ற சரீரமானது கிடைச்சிருக்குது இல்லையா, அந்த சரீரமானது சரீரத்துல ஒரு திவ்யமான அம்சங்கள் இருக்கு, அதனாலதானே அவ திருவாராயணம் பண்ற. பக்தியா சம்பூரியம் தேனும் கத்தியும் சாந்த, அதே மாதிரி பெருமாளும் பலனை கொடுக்கிறார், அவர்களுக்கு வேண்டிய நல்ல கத்தியை கொடுக்கிறார். யஜ்ஞாகிரகராத்தியாயே ஒரு அத்தியாயம் அது, அந்த பிரகரணத்திலையும் இதே நாராயணியன்ற அந்த கிரந்தத்துல யஜ்ஞாகிரக கிரகராத்தியாய கிரகராத்தியாயன்ற அத்தியாயத்துல பகவதாய சர்வகர்ம சமாராத்தியத்துவம் பெருமாள் அக்ரஹா அக்ரஹரான்றது யஜ்யத்துல அக்ரஹரஹா யாரு, அக்ர பூஜை யாருக்கு பண்ணணும்னு, அந்த பெருமாளுக்கு அக்ர பூஜை எப்ப யாருக்கிடாவ யுதிஷ்டிரர் யுதிஷ்டிரருக்கும் அவருக்கும் தகராறு வருது அந்த பிரகரணம். யஜ்யத்துல அக்ரஹராத்தியாயம் அக்ரே ஹ்ரியதை அக்ரஹரஹா, முதல்ல யாருக்கிடா அக்ர பூஜை பண்ணணும்ன்ற யுதிஷ்டிரருக்கும் துரியோதனாதிகளுக்கும் தகராறு வருது. அந்த அத்தியாயத்திலையும் பகவதாயேவ சர்வகர்ம சமாராத்தியத்துவம் பிரம்மாதீனாம் சர்வேஷாம் தத் பிரசாத லப்த யஜ்ஞபாகத்துவம் செ பிரதிபாதிதம், பகவான் தான் சர்வகர்ம சமாராத்தியன் ஸ்ரீமான் விஷ்ணுதான் என்றும், பிரம்மாதிகள்லாம் அந்த பிரசாதத்தினாலதான், அதாவது என்ன பண்ணணும்னா பெருமாளுக்கு ஆகுதியை சமர்ப்பிச்சுட்டு மீதி இருக்கிற பிரசாதம் இருக்கே அந்த விஷ்ணுவுக்கு ஆகுதி கொடுத்த பிரசாதம் இருக்கே அதை வச்சுட்டுதான் மத்தவாளுக்கு எல்லாம் ஆகுதி கொடுக்கணும்ன்ற விஷயமும் அங்க கிளியரா சொல்லிருக்கு. இப்பவும் பாருங்க நம்மளுக்கு என்ன பண்றான்னா, நீங்களா சூக்ஷமாக திருவாராயணத்துல கவனிச்சுங்கன்னா, பெருமாளுக்கு அர்க்யபாத்திய ஆசமனங்கள்லாம் நிவேதனம் பண்ண உடனே அதுல இருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து சர்வத்தோ தீர்த்த தோயம் இருக்கு அதுல அந்த பாத்திரத்துல சர்வத்தோய பாத்திரத்துல சேர்த்துட்டு அதுல இருந்து மறுபடியும் ஆச்சாரியாளுக்கு கொடுத்துட்டு அடுத்த ஆச்சாரியருக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து சேர்த்துட்டு அப்படி பண்ணுவா பாருங்க. அதுக்கு காரணம் அந்த மாதிரி அந்தந்த பிரசாதம் அடுத்தடுத்தவாளுக்கு அவளுடைய பூர்வ குருவாளுடைய பிரசாதம் கிடைக்கும், அந்த மாதிரி பண்ணுவா. அத நன்னா கவனிச்சுங்கன்னா தெரியும், சர்வார்த்த தோயம் இருக்கிற பாத்திரத்துல அடுத்தடுத்த ஆச்சாரியாளுடைய பிரசாதமானது அதுல கிடைச்சுட்டே வரும். தம் தேவாக ரிஷய சேவ நானாத்தனு சுவாமி பக்தியா சம்பூஜனும் கத்தம் சேஷாம் அக்ரஹ அதுவும் ஆச்சா சர்வேஷாம் தத் பிரசாத லப்த யஜ்ய பாகத்துவம் செ பிரதிபாதிதம் தத்தஸ்தே விபுதா சர்வே, அந்த பிரகரணத்தில் இருக்கிற ஸ்லோகத்தையே சாதிக்கிறார். தம் வாசிக்கிறாரு ததஸ்தே விபுதா சர்வே பிரம்மா தே ச மகர்ஷயா வேத திருஷ்டேன விதினா வைஷ்ணவம் கிருத்துமாரபன் தஸ்மின் சத்ரே ததா பிரம்மா ஸ்வயம் பாகம கல்பயது தேவா மகர்ஷயஸ்யைவ சர்வே பாகான கல்பயன் ஹே கார்த்தயுக தர்மாணா பாகா பிரதம சத்கிருதாஹ பிராபுராதித்ய வர்ணம் தம் புருஷம் தமச பரம் இதி. அதாவது ததஸ்தே விபுதா சர்வே எல்லா தேவதைகளும் பிரம்மா என்ன மகர்ஷிகள் என்ன எல்லாரும் வேத திருஷ்டேன விதினா வைதிகமான மார்க்கத்துல வேதம் எப்படி சொல்லிருக்கோ அப்படின்னு அர்த்தம். வேத திருஷ்டேன விதினா வைஷ்ணவம் கிருத்துமாரவன் விஷ்ணு சம்பந்தியான கிருத்துவை ஆரம்பித்தார்கள். தஸ்மின் சத்ரே சதா பிரம்மா அந்த யஜ்யத்துல சத்திரம்னால சத்திரம்ன்றது ஒரு யாகம், பிரம்மா ஸ்வயம் பாகம கல்பயத்து தானே ஒரு பாகத்தை பெருமாளுக்கு கல்பிச்சார். தேவா மகர்ஷயஸ்யைவே சர்வே பாகான கல்பயன் எல்லாரும் பெருமாளுக்குன்னு ஒரு பாகத்தை எடுத்து வைத்தார். ஹே கார்த்தயுக தர்மாணஹாம் பாகாஹ பிரதம சத்கிருதாஹ பிராபுராதித்ய வர்ணம் தம், அந்த பாகங்கள்லாம் எங்கடா போச்சுன்னா ஹே கார்த்தயுக தர்மாணஹ பாகாஹ கிருத்தயுக தர்மத்துல தர்மத்துல படி கிருத்தயுகத்துல அந்த பாகங்கள்லாம் என்ன பண்ணான்னா பாகங்கள்லாம் என்ன பண்ணிட்டுன்னா பிரதம சத்கிருதாஹ முதல்ல சத்காரம் பண்ணப்பட்டு, என்ன சத்காரம்னா அதுல அந்த பாகங்களுக்கு எல்லாம் ஒரு சத்காரம்ன்றது ஓம் பூர்பவ ஸ்வஹான்ற மந்திரத்தினால நிவேதனம் பண்றது, அப்புறம் அஷ்டாட்சரத்தினால நிவேதனம் பண்றது இருக்கு, அதுதான் சத்கிருதாகன்றதுக்கு அர்த்தம். பிராபு ஆதித்ய அதெல்லாம் எங்கடா போச்சுன்னா பிராபு ஆதித்ய வர்ணம் தம் புருஷம் தமசஸ்பரம் அந்த பெருமாளிடத்துல போய் சேர்ந்தது. தமசுக்கு தமசஸ்பரஸ்தாத்னு சொல்ற அந்த புருஷன் இருக்கானே ஆதித்ய வர்ணன் ஆதித்ய வர்ணம் தமசஸ்பரஸ்தாத்னு சொல்றது பாருங்க மந்திரத்தை ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. புராணங்கள் எல்லாம் எப்படி வேதத்துக்கு உபபிரமணமா அமையறதுன்றத பாருங்க, கிளியரா தெரியுது. ஆதித்யவர்ணம் தமசஸ்பரஸ்தாத் பிராபுராதித்யவர்ணம் தம் புருஷம் தமசஸ்பரம் இதி ததஸ்தூரம் பகவத் தசா. அதுக்கப்புறம் பெருமாள் சாதிக்கிறார். ஏனைய கல்பித்தோ, அது அதே பிரகரணமே, யாரால எந்த பாகம் கல்பிக்கப்பட்டதோ சததா சமுபாகதா, அதெல்லாம் அப்படியே என்கிட்ட வந்துடுத்து. பிரம்மா சமர்ப்பிச்சதும் வந்துடுத்து, மகர்ஷிகள் சமர்ப்பிச்சதும் வந்துடுத்து. ஏனைய கல்பித்தோ பாகா சததா சமுபாகதா பிரீத்தோஹம் பிரதிஷாமியத்ய பலம் ஆவர்த்தி லட்சணம். நான் இப்ப சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் அதற்கு பலனை கொடுக்கிறேன் என்று சாதிக்கிறார் அங்க பெருமாள். ததா யக்னீர் ஏசாபி யக்ஷ்யந்தே சர்வலோகேஷு வை சுராஹா கல்பயிஷ்யந்தி வோ பாகான் ஸ்தேனரா வேத கல்பிதான் யோமே யதா கல்பிதவான் பாகமஸ்மின் மகாக்ருதோ சததா யஜ்ஞபாஹார் ஹோ வேத சூத்ரே மயா கிருதா. வேதம்ன்ற ஒரு சூத்திரம் இருக்கே, வேதம்ன்ற ஒரு கிரந்தம் இருக்கே, அதன் மூலமாக நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாரு பாருங்க. யக்னீர் ஏசாபி யக்ஷ்யந்தே, இது ஜெனரலைஸ் பண்றார். இப்ப என்ன பண்ணார், நான் வந்து இந்த பாகங்கள்லாம் வந்து சேர்ந்தது எனக்கு, அவளுக்கு நான் பலனை கொடுத்துருக்கேன் சாதிச்சுட்டவர். இதே மாதிரியாக யஜ்யத்தினால யார் யாரெல்லாம் எனக்கு சர்வ லோகேஸ்வரி சுராஹா, எல்லா தேவத்தைகளும் யார் யாரெல்லாம் என்னென்ன பாகத்தை கல்பிக்கிறாளோ, கல்பயிஷ்யந்தியோ பாகான் ஸ்தேனராஹா வேத கல்பிதான், அவர்கள் வேதத்தினாலேயே கல்பிக்கப்பட்ட அந்தந்த பாகங்களை சமர்ப்பிக்கிறாளோ, யோயோ யோமி யதா கல்பித்தவான், எப்படி எனக்கு அவர்கள் ஸ்ரத்தையுடன் கல்பித்தார்களோ, அஸ்மின் மகாக்கிருத்தம் இந்த யஜ்யத்தில் சததா யஜ்ய பாகாரஹா வேத சூத்ரே மயா கிருத்தஹா, அவர்களுக்கு அதற்கு ஏற்ற தகுந்த பலனானது வேதத்திலேயே சொல்றிருக்கபடி அவர்களுக்கு கிடைக்கும்னு தாத்பரியம். கர்ம காண்டேச்ச பிரதமாத்தியாயே, அதாவது ஜைமினி பிரணீதமான கர்மகாண்டத்தினுடைய பிரதமாத்தியாயத்தினையும் நித்தியம் அர்ச்சேவ கந்தேவனஸ் மாவியம் கிருத்வா திரிபுவனேஸ்வர ஜபஹோம நமஸ்காரை தம் வதஸ்வ ததாமயா பிருஷ்டா. இது ஒரு கிரந்தம், கர்மகாண்டஹான்னு ஒரு கிரந்தமே தனியாது. அது கர்மகாண்டம்ன்றது இந்த மாதிரி புராணங்கள்லயோ இத்திஹாசங்கள்லயோ வேற கர்மகாண்ட சம்பந்தியான பாகம் அது. அதுல வந்து பார்வதி கேட்கிறா பரமசிவன, என்ன கேட்கிறான்னா, யார நீர் நித்தியம் அர்ச்சிக்கிறீர், யாரு நீர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன், நீர் யார பூஜை பண்றீர், அதான் கேள்விய விஷயம். என்னன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் சிவன் தான் சர்வ பூஜை, நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் சைவாளான நாங்கெல்லாம் வேற என்ன நினைக்க முடியும், நாங்கெல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், நீர் யாருமே பூஜை பண்றதே அது யாரு அப்படின்னு. நித்தியம் அர்ச்சைய செய்தேவ கம் தேவமதி கம் தவ, உம்ம காட்டுல யார் அந்த பெரியவ, யாரை நீர் அர்ச்சிக்கிறீர், எஸ்மான் மனசு அவ்யக்ரம் கிருத்வா திரிபுவனேஸ்வர, மனசை எப்ப பாரும் வியாபாரத்திலேயே இருக்கிறே, மனசு எப்ப பார் ஐகாகிரியத்தோட வேற எங்கேயோ வேற எங்கேயோ மனசு செலுத்தாம அங்கேயே செலுத்தின்னு இருக்கிறே, அது யார் அது. ஜப ஹோம நமஸ்காரை, ஜபம் பண்றீர், ஹோமம் பண்றீர், நமஸ்காரம் பண்றீர், இது மூணுத்தையும் நானே பார்த்துட்டு இருக்கேன் பிரதி தினம் பார்வதி கேட்கிறா, ஜபம் பண்றீர், ஹோமம் பண்றீர், நமஸ்காரம் பண்றீர், இதெல்லாம் யாருக்கு பண்றீர், வதஸ்வன் தயா மயா இத்யுமயா வதஸ்வ ததாமயா வதஸ்வ, இதெல்லாம் சொல்லு, ததாமயா இத்யுமயா பிருஷ்டா. என்ன ஸ்லோகம்னா, எஸ்மான் மனசம் அவ்யக்ரம் கிருத்வா திருமணேஸ்வர ஜபஹோம நமஸ்காரை தம் வதஸ்வ ததாமயா இதி, அதெல்லாம் சொல்லு நான் கேட்கறேன் இப்போ அப்படின்னு அவர் உமையா பிருஷ்டா மகேஸ்வரஹா உவாச்ச. உம பார்வதியானவர்கள் கேட்க பரமசிவன் பதில் சொல்றார். அந்த பதில் தானே நம்மளுக்கு இப்ப முக்கியம், நீ கேள்வி எல்லாம் வச்சுக்கோ சுவாமி, முதல்ல பதில சொல்லுவோம். சிந்துஷ்வத்வம் மகாபாகே யதா நித்யம் நமாம்யஹம் பிரம்மாத்யா முனையஸ்வ தபோ தைரிய சமாதிபிஹி. அவர் பாம்டர் சொல்லுச்ச, பாபா நான் ஒண்டி இல்லவா எல்லாரும் சேவிக்கிறா, ஏன்னா அவர் பாவம் சப்போஸ் டீங் மரணான்னு சொல்றாள் ஹிந்தியில, பெருமையா தெருவ பேசிக்கணும்னா கூட ஆம்டர் தான் பேசிக்க முடியும் சகஜமா, அத கூட பாவம் அவரால் பேசிக்க முடியல, என்ன உண்மை சொல்லணும்ன்ற நிலைமையில இருக்கார். இப்போ நான் தான் அதிகமா வெறுமை நான் இப்படி சேவிச்சாதான் மத்தவாளும் சேவிப்பான்றதுக்காக காமிக்கிறேம்மா அப்படிலாம் சொல்லல இருப்போம். அது இதுக்கு பேர் மாதிரி சொல்ற சுனீஸ்வத்வம் மகாபாகே, நல்ல கேள்வி கேட்டியமா, இங்கேயாவது தெரிஞ்சுக்கோ, நாலு பேருக்கு போட்டோம் ஒரு நாள்ல ஒரு நாள் இந்த மெசேஜ். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் சோத்ரத்ன பாஷத்துல எழுதுவார், சுனீஸ்வத்வம் மகாபாகே யதா நித்யம் நமாம்யஹம், நான் எப்படி எப்பவும் பெருமாள் நான் எப்படி ஒருத்தரை சேவிச்சுட்டே இருக்கணும், அந்த மாதிரி பிரம்மாத்யாக முனைய செய்வேன், எல்லா முதலான தேவதைகளும் மகர்ஷிகளும் தப்போ தைரிய சமாதிபிகி தபசாலும் தைரியத்தினாலும் தீரத்தை, அதுல வந்து ஒரு பலன் கிடைக்க போறதுன்ற ஒரு தைரியம் வேணும் இல்லையோ. தைரியம் என்ன, சமாதி என்ன, அதிலேயே ஏகாகிரதை என்ன, அதிலேயே ஏகாகிரதையின் மூலமாக அடையக்கூடிய சித்தவர்த்தி நிரோதகா என்று சொல்லக்கூடிய சமாதி ஸ்தான ஸ்டேஜ் என்ன, யோகம் என்ன, அதெல்லாம் யார் அவர்கள் எப்படி அடைகிறார்களோ. அர்ச்சயந்தி சதா எம்பை சதா பஷ்யந்தி சூரயா சதா பஷ்யந்தி சூரயா அப்படின்னு வருது பாருங்க மந்திரத்தை. அந்த மந்திரத்தையும் இங்க உபபிரமணம் பண்ற, யார எப்பவும் அர்ச்சிக்கிறார்களோ, எப்பவும் யார பார்த்துட்டே இருக்காளோ, தம்பை யதா யத ததம் பக்ஷே தஸ்மின் தர்மஸ்ய நிர்ணய், எப்போ அவரை பத்தியே நான் உனக்கு சொல்றேன், அவர் தான் அந்த அது சம்பந்தமான தார்மீகமான நிர்ணயத்தையும் சொல்றேன் கேளு. ஏன்னா இப்போ நான் உண்மையைதான் சொல்லணும், இப்ப நான் பேசுறது சரியான பேச்சுன்ற, ஏன்னா சில சமயத்துல அவரும் பேசுறது உண்டு கொஞ்சம், என்ன தற்பெருமையெல்லாம் பேசுறதெல்லாம் உண்டு இல்லையா, எல்லாரும் பேசுறவா அவரும் பேசியிருப்பார் புலருக்கு, இப்ப கரெக்டா சொல்றமான்னு சொல்றப்போ அர்ச்சயந்தி சதா பக்ஷாமி தஸ்மின் தர்மச நிர்ணயம் பக்ஷம். ஓ அவரும் பாவம் ஸ்ரத்தையா கேட்கறா, சில சமயத்துல என்னதான் இருந்தாலும் ஆத்துக்கார்கள் கொஞ்சம் அப்படின்னு சொன்னாலும் நான் உண்மையா சொல்றேன்னு சொல்லி சொன்னா கரெக்டா தானே சொல்லுவான், அது தெரியும் அவளுக்கு, இவ உண்மையா சொல்றாரு, இப்ப பொய் சொல்லி இப்ப பொய் சொல்றாரு, உங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாதுன்னு இடுவா பாருங்க. அந்த மாதிரி பார்வத்தையும் நிறைய சமயத்துல உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு சொன்னதுண்டு, இப்ப ஆனா உண்மையாவே கேட்கறாப்பா, அவர் உண்மையை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன். அஜ்ஞான அர்ணவமக்ன இப்படிலாம் வியாக்கியானம் பண்ணலாமா கூடாது, இதெல்லாம் தான் கொஞ்சம் அப்படி சொன்னாதான் வந்து இப்ப இருக்கிற லோகத்துக்கும் அப்ப இருக்கிற லோகத்துக்கும் வித்தியாசம் இல்லாம தான் இருந்திருக்கும் தெரியும். அஜ்ஞானார்ணவமக்னானாம் சர்வேஷாம் ஆத்மநாமயம் விஷ்ணுர் தர்மோடுபஹா ஸ்ரீமான் உத்தரார்த்த உதாகதாம் ஸ்ரீமான் உத்தரார்த்த உதாகதாம். எழுத்துகள் சரியில்லை இருந்தாலும் நம்ம தள்ளெழுத்து சரியா இருக்கிறதுனால அதை கரெக்டா படிக்க முடியறது போல இருக்கு. அஜ்ஞானார்ணவம் அஜ்ஞானாம், அஜ்ஞானம் என்கிற ஒரு சமுத்திரத்தில் மூழ்கி இருக்கிற நமக்கு சர்வேஷாம் ஆத்மனாம் எல்லா ஆத்மாக்களுக்கும் அயம் விஷ்ணு, இந்த விஷ்ணு இருக்காரே அவர்தான் தர்மோடுபகா, தர்மம் என்கிற ஒரு உடுப்பகா, அவர் அது உடுப்பகாக்க ஒரு போட், சமுத்திரத்துல மூழ்கினவனுக்கு ஒரு நல்ல ஒரு படகு வந்தா நல்லது தானே. அப்படி அஜ்ஞானார்ணவம்ன்றத்துல அஜ்ஞானம் என்கிற ஒரு பெரிய சமுத்திரத்துல மூழ்கி இருக்கிற நம்மளுக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, திக்கு தெரியல, அது சமுத்திரத்துல விட்டாலும் திக்கு தெரியாது, திக்கு திக்குன்னு இருக்கும் அது வேற, ஆனா திக்கு தெரியாது, திக்கு திக்குன்னு இருக்கும் ஆனா திக்கு தெரியாது. அதே மாதிரி பெரிய பாலைவனத்துல விட்டாலும் வழி தெரியாது, அந்த ஸ்பேஸ் டிராவலுக்குலாம் போற மேல விட்டாலும் எந்த பக்கம் போனா பூமி வரும்னு தெரியாது, காட்டுல விட்டாலும் வழி தெரியாது. இது மாதிரிலாம் சில இடங்கள்லாம் மாட்டின் முழிப்போமே அந்த மாதிரியாக அஜ்ஞானார்ணவ மக்னானாம், அஜ்ஞானம்ங்கிற ஒரு பெரிய சமுத்திரத்துல மூழ்கி இருக்கிறவாளுக்கும் ஒன்னும் தெரியாது. அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் அயம் விஷ்ணுவும் உடுப்பகா தர்மோடுப்பகா, தர்மமாகிற ஒரு பெரிய போட் வருது. ஸ்ரீமான் உத்தாரார்த்த உதாகத்தஹாம், அதெல்லாம் இந்த பெருமாள் தான் நம்மளெல்லாம் உத்தாரார்த்தம், நம்மளை கடக்க வைக்கிறதுக்காக, சம்சார சமுத்திரத்தை கடக்க வைப்பதற்காக ஒரு போட்டு மாறி இருக்கார். உதாகத்தா இது விஷ்ணு போதோ நராணாம் என்று முகுந்த மாலை ஸ்மரிக்க வேண்டியது. ஸ்ரீ நரசிம்ம புராணேச்ச, நரசிம்ம புராணத்திலையும் ஏதத் சங்கிரஹேண உத்தம், இதே விஷயத்தை சங்கிரகமாக சாதிக்கிறார் நரசிம்ம புராணத்தில். நரசிம்ம புராணம் பிரம்மாதயா சுரா சர்வே விஷ்ணு மகாஜ் கேசவசிய பிரசாதத்தி, பிரம்மாதிகள் எல்லா தேவதைகளும் விஷ்ணுவை ஆராதனம் பண்ணி முன்பொரு காலம் தன் தன்னுடைய இந்த இப்ப இருக்கிற பிரசன்ட் பிரம்மா இந்திரன் முதலான பொசிஷன்களை அடைந்தார்கள் கேசவசிய பிரசாதத்தா, அந்த பெருமாள் கேசவனுடைய பிரசாதத்தினால் அடைந்தார்கள், அவருடைய கிருப்பையினால் அடைந்தார்கள். அக ருத்ரஸ்ய அனீஸ்வரத்வே ஹேத்வன் தரமாக, இதுக்கு வந்து இதுக்கப்புறம் மூலத்துல சத்ய பாதோதகேன சசிவ ஸ்வசிரோதிர்த்தேனன்ற பாகத்துக்கு வியாக்கியானம் பண்றார். இதுவரை வேதாபகார குருபாதக தைத்திய பீடா வியாபத் விமோசன மகிஷ்டபல பிரதானைகி சொன்னார். புண்ணிய பிரஜா பசுபதி பரிபாலி, வேற யார் இந்த பிரஜாபதியும் பசுபதியும் காப்பாற்றுறவான்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் இப்ப சொல்லி முடிச்சார். அதுக்கு மேல என்ன சாதிக்கிறாருன்னா, ருத்ரஸ்ய ஈஸ்வரத்தம் கிடையாது, ருத்ரன் தான் ஈஸ்வரன் எத்தனையோ இடங்கள்ல எல்லாம் சொல்லிருக்குதே, அந்த புராணம் சொல்றதே, இந்த புராணம் சொல்றதே, கந்த புராணம் சொல்றதே, கந்த புராணம் சொல்றதே, அப்புறம் வந்து புராணாந்திரங்கள் சொல்றதுன்னா அதெல்லாம் சாத்திக தாமச புராணங்கள், ராஜச தாமச புராணங்கள், பரிகிரகம் இல்லாததுனால நம்மளுக்கு வெறும் சாத்திக புராணங்களுடைய ஆதாரத்துல மட்டுமே நம்ம நிர்ணயம் பண்றதுனால அது விஷயத்துக்கு வர. தஸ்ய பாதோதகேன சசிவஹா, யாருடைய பாதோதகத்தை தன்னுடைய சிரசில் தரித்ததனால் சிவன் சிவனாக ஆனாரோ, சிந்து சம்பந்தினம் பிரதவிய சரணம் நிஜம் தனிததாதி எத்ர பிரபுன்றதாக மிக பாதுகாசாசத்திலே எங்கேயோ வருது. சிவத்வ கரண க்ஷம திருதிவ சிந்து, திருதிவ சிந்துனா தேவலோகத்து கங்கையானது, தேவகங்கையானது, தேவலோகத்திலேருந்து வர கங்கையானது சிவத்வ கரண க்ஷமம், அது சிவனை சிவனாக்கக்கூடியதானது. அதர்வைஸ் அசிவக, அசிவனான அவனை சிவனாக மாற்றக்கூடிய சுபமயமான ஆஸ்பெஷியஸ் இல்லாத அர்த்தனை ஆஸ்பெஷியஸா மாற்றக்கூடியது எதுடான்னு கேட்டா, அதுக்கு சுவாமி தேசிகன் அங்கேயும் சாதிக்கிறார். அது அதுக்கு ஆதாரம் இதுதான் இந்த ஸ்தோத்திர ரத்ன ஸ்ரீசூக்தி. கஸ்ய பாதோதகேன சசிவஹா, யாருடைய பாதோதகத்தினால அவர் சிவனாக மாறினாரோ. அந்த இடத்துல பாருங்கோ, அத்திர துவந்த சமாசஸ்தாபி பசுபதி மாத்திரஸ்ய கங்காதாரண சாமர்த்தியாத்து புத்தியா நிஷ்கிருஷ்ய சைதி பராமர்ச. துவந்த சமாசத்துல பசுபதி, அப்புறம் வந்து பசுபதி ஒன்னு இருக்கு, இன்னொன்னு பிரஜாபதி இருக்கு, பிரஜா பசுபத்தின்னு இருக்கு. அதுல இப்ப பசுபதிக்கு மட்டும் எடுத்து இந்த விஷயத்த சொல்ற. ருத்ரஸ்ய அனீஸ்வரத்தே, ருத்ரன் வந்து ஈஸ்வரனே இல்ல. வஸ்துதா அவன் யாரா சிவனா மாத்தினார்னா, திருமால் தான் தன்னுடைய சரணாரங்கத்திலிருந்து வெளியில வர அந்த கங்கா தீர்த்தம் இருக்க, அந்த தீர்த்தத்தினால அந்த தீர்த்தத்தை நேரே சிவனுடைய தலையில் விழ வைத்து, அதாவது சிவன்தானே தன்னுடைய ஜட்டையில தரிச்சுக்கிறார். முதல் முதல்ல அவ்வளோ ரொம்ப திமுறோட மேல இருந்து இறங்கி வரா, இந்த பூமியே அழிச்சுடுறம் பாருன்ற மாதிரி அவ்வளவு வேகமா வரா கங்கை. அந்த கங்கைய என்ன பண்றாரு, இவ்வளவு திமுறா அவனுக்கு அப்படின்ட்டு தன்னுடைய ஜட்டாஜூட்டத்துல விழுந்தவன இருக்கிறாரன்னு தெரியாம போயிடுறான். ஐயோ இவ்வளவு நாய் தபஸ் பண்ணி பகீரதன் அங்கேருந்து கொண்டு வந்த கங்கையை காணவேன பகீரதன் மறுபடியும் சிவனை குறிச்சு தபஸ் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தி மறுபடியும் கொஞ்சம் அடக்க வச்சு கூட்டின்னு போறான். மறுபடியும் திமிர் ஒன்னும் அடங்கல. ஜன்ம மகர்ஷியினுடைய ஆசிரமத்தை அழிச்சாள், அங்கதான் ஜன்ம மகர்ஷி ஆச்சமனம் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் ஜன்ம மகர்ஷிய சந்தோஷப்படுத்தி அவர் காதால விட்டார்னதுனால அதுக்கு ஜான்னவீன் வேற பேர் வந்தது இல்லையா. அந்த மாதிரியாக அந்த கங்கைய கங்காவத்தரண பிரகரணத்துல சிவனுக்கு மட்டும்தானே பொருந்தது, பிரம்மாவுக்கு பொருந்தாது. அதனால ஏகதேசமான அந்த பிரஜா பசுபதி இந்த சப்தத்துல பசுபதிக்கு மட்டும் இந்த உதாரணத்தை எடுத்துக்கணும். அதுக்காக சொல்றார், துவந்த சமாசாபி பசுபதி மாத்திரத்து கங்காதாரண சாமர்த்தியாத்து புத்தியா நிஷ்கிருஷ்ய சாயிதி பராமர்சம். அதனால்தான் கஸ்ய பாதோதகேன சசிவஹான்ட்டு அங்க துவந்த சமாசத்துல ரெண்டு பேருக்கும் சேர்த்து கோன்ய பிரஜா பசுபத்தின்னு சொல்லியிருந்தா கூட பிரஜாபதிக்கு பொருந்தாதே இந்த இடத்துல இந்த விற்த்தாந்தம், கங்காவதரண விற்த்தாந்தம் அவர்தல்ல வேலையே. அதனால இங்க சிவனுக்கு மட்டும் எடுத்துக்கணும் இந்த விற்த்தாந்தத்தைன்றதுக்காக. முன்ன எத்தியப்பி ரெண்டு பேருக்கும் சொல்லியிருந்தா கூட சசிவஹான் இங்க சொல்றதுக்கு காரணம் அதுல இருந்து பிரிச்சு எடுத்துக்கணும்னு புத்தியா நிஷ்கர்ஷம் பண்ணி பண்றாருன்னு தாத்பரியம். என்ன அதை கூட விடாம வியாக்கியானம் பண்றாரு பாருங்க, எவ்வளவு ஜாகிரதையா சர்வ ஜாகிரதையா இருக்கிறவர் சுவாமி தேசிகன் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்கவன்ய பிரஜா பசுபதி பரிபாத்தின்னு பிரஜாபதியும் பசுபதி யார் காப்பாத்துறான்னு கேட்கச்சா அது தேவைப்படுறது. என்ன ரெண்டு பேருக்கும் தேவைப்படுறது, ரெண்டு பேருக்கும் பிரமாணங்களை எடுத்து கொடுத்துட்டார். இப்ப வந்து சசிய பாதோதகேன அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாக்க, எந்த யாருடைய பாதோதகத்தினால அவ ரெண்டு பேரும் சுத்தமானாலோ அப்படின்னு அன்வைச்சிட்டோம்னா தப்பாயிடுமே. ஏன்னா விற்த்தாந்தத்துல வந்து சிவனுக்கு மட்டும்தானே அவர் சிவத்வ கரண க்ஷமமான திருதிவ சிந்துன்றது கிடைக்கிறது. அதனால இப்ப என்ன பண்றாரு, அதை மட்டும் எடுத்து தனியா எடுத்து சசிவஹான்னு அதுக்குதான் சுவாமி யமுனாச்சாரியரே போடுறாருன்னு இவர் வியாக்கியானம் பண்றாரு. என்ன அழகு, என்ன அவர் எவ்வளவு ஜாகிரதையா இருந்திருக்காரு, அதை வியாக்கியானம் பண்றதுக்கு இவர் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கார். நம்ம ஆச்சாரிய எல்லாம் சாதாரணமான மனுஷாலே இல்ல பாருங்க, எதுக்குடா நம்ம இவாளெல்லாம் முகர்முகு நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா எதுக்கு சொல்றோம், ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. சத்ய பாதோதகேன சசிவஹா, அத்ர அது இந்த பங்கி ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஸ்லோகங்கள்லாம் அழகா இருக்க மாதிரி பங்கியும் சயுக்திகமா இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கு. அத்ர துவந்த சமாசஸ்தாபி பசுபதி மாத்திரஸ்திய, துவந்த சமாசத்துல ரெண்டு பேருக்குமே இருக்கு, ஆனா இங்க வெறும் பசுபதிக்கு மட்டும்தான் இந்த கங்கா தாரண சாமர்த்தியம் இருக்கு, பிரஜாபதிக்கு இல்ல. அதனால புத்தினால அவருக்கு மட்டும்தான் நிஷ்கர்ஷம் பண்ணி சைத்தி பராமர்சா சஹா சிவஹான்ட்டு சிவனை மட்டும் பராமர்சம் பண்ணார். எத்வாசைதி சிவசமாக்கியா பிரசித்தின் பரம். இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சொல்றார். அவருக்கு சிவன்ற சமாக்கியானது எப்படிதான் பிரசித்தமாச்சுன்னா, இந்த கங்கைய வந்து தள்ள விழுந்ததுனால்தான் அவர் சிவனார், இல்லைன்னா அசிவன் அர்த்தம். ததாசோக்தம் ஸ்ரீ பாகவதே, பாகவதத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம் இது பிரக்ரம்ய, அந்த பகவானுடைய சரணாரவிந்தத்தை எப்பொழுதும் நினைத்திருங்கோள் என்று ஆரம்பித்து, எத் சௌச நிஸ்ருத சரிப்பிரவரோதகேன தீர்த்தேன மூர்த்தி விதிருத்தேன சிவ சிவோபூத், சிவன் சிவனாக எப்பொழுதானார் என்றால், எத் சௌச நிஸ்ருத சரிப்பிரவரோதகேன, எந்த திருவடியினுடைய சோதிச்சதனால அந்த தீர்த்தத்தினால ஏற்பட்ட சரிப்பிரவரம், பெரிய ஒரு நதியினுடைய நதிசிரேஷ்டமான அந்த கங்கையினுடைய உதகேன தீர்த்தேன, அது வந்து உதகம் வெறும் ஜலமா இருந்தது தீர்த்தமாக மாறினது பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால, அதுவும் மூர்த்தி விதிருத்தேன தன்னுடைய தலையால் தாங்கியதனால் சிவன் சிவனானார், இல்லைன்னா அவர் சிவன் சிவனாக இல்லைன்னு அர்த்தமானது அந்த பாகவத ஸ்லோகத்தினுடைய பிரபாவத்தினால தெரியும். என்ன அழகா இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேல என்ன வரப்போறதுன்னா, சஞ்சிந்தையே பாகவத சரணாரவிந்தம், அந்த பெருமாளுடைய சரணாரவிந்தத்தை நினைத்திருங்கள் நினைத்திருங்கோள் என்று அந்த பிரகரணமானது சொல்றது. சரித்பிரவரோதகேன தீர்த்தேன மூர்த்தினி விதிருத்தேன சிவசிவோபூத்து, இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு. அது எனக்கு வந்து இந்த மாதிரி இனிப்பான பட்சம் வஸ்துக்களை சாப்பிட்டே இருந்தா அப்படின்னு சுகரும் ஏறாது டேஸ்டும் தெரியுது. எச் சௌச நிஸ்ருத சரித்பிரவரோதகேன தீர்த்தோதகேன தீர்த்தேன மூர்த்தினி விதிருத்தேன சிவசிவோபூத்து. ரெபிடிஷன் இல்ல. உத்தியோக பிரபணிச்ச ஏதது அபிப்பிராயேன சோக்தம், உத்தியோக பருவத்திலையும் இதையே தான் சொல்ற. அத்த கங்காம் மகாதேவா பதந்தீம் ககனாச்சுதாம் பிரகிருஷ்ய பிரததௌலோகே மானுஷே பிரம்மவித்த மகாம், பிரம்மவித்துகளுக்கெல்லாம் சிரேஷ்டரான இந்த மகாதேவர் சிவன் மேலேந்து விழுற கங்கையை தன்னுடைய தலையில் தாங்கி லோகத்துக்கு அனுகிரகத்திற்காக கொடுத்தார் என்று. பிரகிருஷ்ய ரொம்ப வேகமாக வர, பதந்தீம் வேகமா உயர்த்த, நேரடியா பூமியில விழுந்தா நேர பாதாளத்துக்கு போயிட்டு இருப்பேன், அந்த பூமிக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தன் தலையில வாங்கிட்டு கொடுக்கிறார். பிரகிருஷ்ய பிரததௌ லோகே மானுஷே, இல்லன்னா மானுஷ லோகத்துல இல்லாம அது பாத்தாள லோகத்துக்கு போயிருக்கும். மானுஷே லோகே பிரம்ம பிரம்மவித்தமஹா, ஏண்டா கொடுத்தார்னா, அவர் பிரம்ம வித்துக்களுக்குள் சிரேஷ்டரான அவர், பிரம்மத்தை தெரிந்தவர்களுக்குள் சிரேஷ்டரான அவர், இது பாதோதகமாச்சே, விஷ்ணு பாதோதகமாச்சே, இது சுபமாச்சே, இது இந்த லோகத்துக்கு இருக்கட்டும்ன்றதுக்காக கொடுக்கிறார். ஸ்பஷ்டம் செய்தது ஈஸ்வர சம்ஹிதாயாம், அதே இந்த விஷயம் ஈஸ்வர சம்ஹிதையிலையும் பிரசித்தம். ஆராதகேன பிரம்மனை ஓக்தம், அதுல ஆராதனம் பண்ற பிரம்மா ஸ்வயம் சொல்ற, பெருமாளுடைய நித்திய ஆராதகரான, அதுவும் அன்னைக்கு அந்த கங்கை அந்த தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணி திருவிக்ரமாவதாரத்துல பெருமாள் திருவடி மேல போக, அந்த திருவிக்ரமாவதார பெருமாளுக்கு அங்க திருவஞ்சனம் பண்ண அந்த ஜலம்தானே இது கங்கையாக அவதரிச்சுது. அந்த ஆராதகரான ஸ்வயமான பிரம்மாவனால சொல்லப்பட்ட விஷயம் என்னதுன்னா, திரவீபூதஸ்ததா தர்மா ஹரிபக்தியா மகாமுனே கிரகித்வா தர்ம பானீயம் பதம் நாசஸ்ய துஷ்டவே சாலிதம் பரயா பக்தியா பாத்யார்கியாதிபிரஸ்திதம் ததம்பு பரயா பக்தியா ததார சிரசாஹரஹாம். அது வந்து திரவீபூதா ததா தர்மஹா, தர்மமானது தானே ஒரு நீர்மமான பதார்த்த நிலையை அடைந்து, தர்மம் தான் ஸ்வயமே உபாயபூதமான தர்மம், சித்த தர்மம், சாத்திய தர்மம்னு சொல்லக்கூடிய அந்த தர்மமானது தானாகவே ஒரு திரவீபூதமான பதார்த்தமாக மாறி, ஹரி பக்தியா ஹரி பெருமாளிடத்தில் ஏற்பட்ட பக்தியினால, மகாமுனே கிரகித்வா தர்ம பானீயம் பதம் நாசஸ்ய துஷ்டையே, தர்மபானியமான ஒரு சொரூபத்தை அடைந்து பெருமாளுடைய சந்தோஷத்துக்காக க்ஷாலிதம் பரயா பக்தியா, அதால அந்த தர்ம தோயத்தினால அத அந்த பெருமாளுடைய திருவடிய திருவடியில அபிஷேகம் பண்ண, அதாவது திருவடியை சோதிக்க, வருஷாயுதான்யத பகுத்திர ததம்பு பரயா பக்தியா, அந்த தீர்த்தமானது பார்க்க அத்தியாதிபிர் அர்ச்சிதம், அர்க்யம் பாத்தியம் முதலானவைகளால் அர்ச்சிக்கப்பட்ட அந்த ஜலமானது பரயா பக்தியா ததார சிரசாஹரஹா, அந்த தீர்த்தத்தை தான் அவர் தன்னுடைய தலையினால் தரித்துக் கொண்டார் பாவனார்த்தம் ஜட்டா மத்தியே. அது அந்த தன்னுடைய பவித்ரத்துவத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சிவன் தன்னுடைய ஜட்டையில் தரித்தார். பாவனார்த்தம், ஸ்வபாவனார்த்தம், தான் தன்னை காப்பாற்றி தன்னை பவித்திரமாக மாற்றிக் கொள்வதற்காக எப்பவும் ஸ்மசானத்திலேயே இருக்கிறதுனாலே தனக்கு அபவித்திரத்தை ஏற்பட அந்த அபவித்திரத்தையே போக்கிக் கொள்வதற்காக பாவனார்த்தம் ஜட்டா மத்தியே யோக்யோஸ்மி இத்யவதாரணாத், நான் தகுந்தவனாக இருக்கிறேன், இந்த தீர்த்தத்தால் பவித்திரமாவதற்கு நான் தகுந்தவனாக இருக்கிறேன் என்று ஒரு நிச்சயத்தினால் அவதாரணம் தான் நிச்சயம். அவதாரணாத் வருஷாயுதான்யத பகூன் நமுமோச்ச ததா ஹரஹா, வருஷாயுதான்யத பகூன் நமுமோச்ச ததா ஹரஹா இதி, எத்தனையோ வருஷங்களால அந்த அந்த அசிவத்துவத்திலிருந்து வெளிப்படாத அவரானவர் இதால வெளிப்பட்டார்னு அர்த்தமாகும். யத்யேவம் கங்கா பசுபதேரபி பாவனி, எதனால இந்த கங்கையானது பசுபதியான சிவனுக்கும் பவித்திரத்தை உண்டு பண்ணுகிறதோ, தரிஹி பவாங்க பதிதம் தோயம் பவித்ரம் இத்தி பஸ்பிருஷு இத்தியேதத் கதம், அதுக்கு மேல ஒரு கேள்வி. பவாங்க பதிதம் தோயம் பவித்ரம், சிவனுடைய தலையிலேந்து சிவனுடைய அங்கத்திலேந்து வந்ததுன்றதுனால பவித்ரம் இத்தி பஸ்பிருஷு ஸ்லோகம் இருக்கு. பவாங்க பதித்தம் தோயம் பவித்ரம் அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? இது பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்ததுன்றதுனாலதானே அது பவித்ரம்னு சொல்லணும். எப்படி பவாங்க பதித்தம் தோயம் பவித்ரம்னு சொன்னாள்னு கேள்வி கேட்க அதுக்கு பதில் சாதிக்கிறார் இத்தம், இப்படிதான் அதற்கு பதில். எப்படின்னா அத்தி ஸ்வதா பவித்ரம் துவசிய, அத்த ஸ்வதா பவித்ர துவசிய ஸ்பஷ்டவியதா ஹேதுத்வம் உச்சதே, ஸ்வதா பவித்திரமான அந்த வஸ்துக்கு அதாவது அந்த தீர்த்தத்துக்கு பவித்ரத்துவஸ்ய ஸ்பஷ்டவியதா ஹேதுத்வம் உச்சது, அது வந்து அது வந்து இவருடைய அதுதான் நம்மளுடைய அந்த ஸ்பர்சத்துக்கு காரணம். நம்மளாம் எதுக்குடா அதை ஸ்பர்சம் பண்றோம், இன்னைக்கும் கங்கையை ஸ்பர்சம் பண்ணி நம்ம தள்ள புரோஷிச்சுக்கிறோம், அதுல தீர்த்தா மாடுறோம் அப்படின்னாக்க அந்த ஸ்பர்சத்துக்கு காரணம் ஸ்வதா பவித்ரத்துவம் தான். அசுத்தம் அனாகாங்கிதம் அந்நசம்சர்க்கு தத் பவித்ரதா ஹேதுத்வம் கல்பித்தும், அதாவது இதுவரை நம்ம கேட்டதில்லை, இது சிவனுடைய சிரஸ்லேருந்து வந்ததுனாலதான் இது பவித்ரம்னு நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. அசுத்தம் அநாகம் அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. இப்போ அந்நசம்சர்க்கு தத் பவித்ரதா ஹேதுத்வம் கல்பன, அது கல்பனம் பண்ணக்கூடாது. ஆனா கல்பியமானேபி அப்ப அது அந்த ஸ்லோகத்துல இருக்கே பவாங்க பதித்தம் தோயம் பவித்ரம்னு சொல்லியிருக்கே அப்படின்னாக்க கல்பியமானேபி ஞாபக ஹேதுத்வம் மாத்திரம், அது எதுக்குடாக்க அது சிவனையே கூட பவித்திரமாக்கி தொல்லும் அப்படின்னு பவாங்க பதித்தம் தோயம், அந்த பவாங்கத்தையே பவித்திரமாக்கின அந்த தோயம்ன்ற அர்த்தத்துல தான் எடுத்துக்கணுமே தவிர அது பவேன சிரசா திருத்தத்வாத்து பவித்திரம்ன்ற அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. பவேன சிரசா திருத்தத்வாத்து பவித்ரமிதி ஞாத்வா பிருஷு, அது சிவனையே பவித்திரமாக்கக்கூடியதுன்னா நம்மளையும் பவித்திரமாக்கும் நினைச்சுக்கணும். சாமான்யோக்தியாச பவசிய அந்நேஷம் பவித்ரத்துவம் அபிப்ரேதம், சிவனுக்கும் மத்தவாளுக்கும் கூட பவித்திரமாக்குறது தான் இந்த இடத்துல விவக்ஷித்தமே தவிர சிவனுடைய ஸ்பர்சத்தினால அது பவித்திரமாச்சுன்னு நினைச்சுட்டு கூடாது. சிவனுடைய தலைய பவித்திரமாக்கினதுனால நம்மளுடைய நம்மளையும் பவித்திரமாக்கும்னு நினைச்சுக்கணும்னு அர்த்தம். பவசிய அந்நேஷம் பவித்ரத்துவம் அபிப்ரேதம், பவன் மட்டும் இல்ல, பவன்னா சிவன், அந்த பவசிய ந கேவலம் பவசிய அந்நேஷம் பவித்ரத்துவம் அபிப்ரேதம், அப்பயே ஹரஸ்ய காத்திர சம்ஸ்பர்ஷாத் பவித்ரத்துவம் உபாகதா இத்யத்ராபி ஹரஸ்ய சுத்தி பிரதத்துவம் உபாகதா இது போந்தவியம். இன்னொரு பிரகடனத்துல ஹரஸ்ய காத்திர சம்ஸ்பர்ஷாத் பவித்ரத்துவம் உபாகத்தான்னு இருக்கும், அது ஏதோ ஒரு தாமச புராணத்துல இருக்கலாம். ஹரஸ்ய காத்திர சம்ஸ்பர்ஷத்தினால அது பவித்ரத்துவம் வந்துனாக்க என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்னா ஹரணத்தே சுத்தி பிரதமானதுனால ஹரணத்தே சுத்தி பிரதம்னு எடுத்துக்கணுமே தவிர அதுக்கு அபவித்திரமான சிவனை பவித்திரமாக்கித்துன்னு அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர சிவத்துவ கரணக்ஷமான இடங்கள்லாம் இருக்கு. அப்புறம் அநேகமான இடங்கள்ல பவித்ரமித்தி பஸ்பிருஷு இந்த இடத்துக்கு எல்லாம் நிர்வாகம் எப்படி பண்ணணும்னா அந்த பாகவத ஸ்லோகத்தினுடைய ஆதாரத்துலதான் பண்ணணும். அத்த கங்காம் மகாதேவா பதந்தீம் ககனாச்சுதாம் பிரகிருஷ்ய பிரததௌ லோகே மனுஷே பிரம்மவித்தமஹா என்று சொன்னதையும் திரவீபூதஸ்ததா தர்மஹான்னு சொல்ல ததம்பு பரையா பக்தியா ததார சிரசா ஹரஹ பாவனார்த்தம் ஜட்டா மத்தியே, தன்னுடைய பவித்திரமாக்குறதுக்காக தான் தரிச்சார்ன்ற விஷயத்தையும் தான் நம்மளுக்கு பிராதான்யம் சொல்லி அதுக்கேத்த மாதிரி வேற பிரகடனத்துல சொல்ற விஷயங்களுக்கு அர்த்தம் சொல்லணும்னு தாத்பரியம். அதனால இந்த ரெண்டு வாக்கியங்கள் பவாங்க பதித்தம் தோயம் பவித்ரமிதி பஸ்பிருஷுவையும் ஹரஸ்ய காத்திர சம்ஸ்பர்ஷாத் பவித்ரத்துவம் உபாகதா என்ற விஷயத்தையும் அது வந்து ஹரஸ்ய காத்திர சம்ஸ்பர்ஷத்தினால தான் அபவித்திரம் ஆயிடுமோ அப்படின்னு கேட்டாக்க இல்ல இல்ல, அதுக்கு ஸ்வதா சுத்தி இருக்கிறதுனால ஹர இப்ப என்ன பண்றோம்னா அவன் அசுபனாச்சே, அவன் வந்து சிவன் வந்து எப்பவும் இதுலயே இருக்காரு, சுடுகாட்டிலே இருக்காரு, அதனால அபவித்திரம் ஆயிட்டோன்னு அது இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக அது வந்ததுன்னு ஆன்ய பரியமாவது ஒண்ணு சொல்லணுமே தவிர, அதுக்கு ஒரு அசுபத்தம் வந்ததுன்னா அதுக்கு அசுபத்தம் இல்ல, சொத்த பவித்திரம் அது அப்படின்றத சொல்றதுக்காகவாவது அர்த்தம் சொல்லணுமே தவிர, ஹரச சம்பந்தாது அதுக்கு ஜலத்து கங்கைக்கு பவித்திரம்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிரகரணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ சொல்லி இது முக்கியமா சொல்ல வருது என்னன்னா, கஸ்ய பாதோதகேன சிவஹாஸ்வசிரோதிருத்தேன, தன்னுடைய சிரஸ்னால தாரணம் பண்ண எந்த பாதோதகம்னா விஷ்ணு பாதோதகத்தினாலதானே அது அவன் சிவன் சிவனே ஆனான் சிவசிவோ பூத்னு சொல்ற பாகவத ஸ்லோகத்தை ஸ்மரிச்சுண்டு விஷ்ணுவோட பாரம்பரியத்தை இந்த ஸ்லோகமான சொல்றது வேதாபாரன்னு ஆரம்பிச்சு விருபாசக வைத்திய பீடாத்தியாபந்து மொத்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணலாம். வேதாபார விருபாசக வைத்திய பீடாத்தியாபந்து மாசன மகிஷ்ட பர பிரதானி சோமிய பிரஜாபசுபதி பரிபாசிக பாதோதகேன என்பதாக ஸ்லோகம் இதை முடிச்சிருக்கேன். அடுத்த ஸ்லோகத்தையும் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல கணிக்கலாம். தஸ்யோதரோ அரையும் சிவக பிரபஞ்சா காரக்ஷதி மலகரிஷ்ட கஸ்ய நாபே பிராந்தானி வீரிய புனருதி பிரதன்யஸ்தேன சைஷ பரவானிதி சக்தி சங்கா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணகுமசாரிணம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தசம்